பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். சித்தாட போட்ட சின்னமணி தேரு, சில்லன்னு பூத்த செவ்வரளி பூவு, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சரேதான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும்.